श्रीमान वेंकटनाथार्य कवितार केसरी वेदांत आचार्य वद्यो मे सन्निधत्ताम सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षणे नित्वैकाघमान्तम् आचार्य भक्ति परिपूत वनर्गशीलम् गोपाल देशिक मुनिम् गुरुमाश्रयामः जन्माद्यस्य यतोऽन्वयाधितरदश्चार्तेश विज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदा मिथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुद्यते प्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यम् प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया दरवोऽभिनेदुः तम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिदितिर्शताम् तमोन्धम् संसारिणाम् करुणयाः पुराणगुह्यम् तम् व्याससूनुम् उपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द ध्रुवனுடைய சரித்திரத்துக்கு அப்புறமா அந்த ध्रुவனுடைய வம்சத்துல அங்கன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த அங்கன்றவர் சத்தியசந்தன். அவருக்கு சுனீதா அப்படின்னு ஒரு மனைவி. அந்த அங்க மகாராஜன் அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாததுனால புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா ராமர் மாதிரி நமக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் என்று நினைச்சாராம். புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு பலன் வந்து புத்திரன் தானே தவிர ராமர் கிடையாது. தசரதருக்கு வந்து ராமர் வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொன்னா அது அந்த இடத்துல தசரதர் பண்ணின ஒரு பாக்கியமும் பகவானுடைய சங்கல்பமும் இருந்தது. தான் தசரதனுக்கு புத்திரனா வந்து அவதரிக்கணும், சர்வதா பிராப்ஸ்யதே புத்திரான்னு வசிஷ்டனும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறதுனால அப்ப பகவானே சங்கல்பம் பண்ணினா தசரதருக்கு புத்திரனா வந்தார் ராமர். ஆனா இங்க இவன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா ஒரு சத்புத்திரனாவது பிறக்க கூடாதோ? அசத்புத்திரன் பிறந்தான், வேணன்னு பேர் வச்சா. சிறு வயதுல இருந்தே அசத்குணம் நிறைய கெட்ட குணம் அவனிடத்துல வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வியாக்கியானம் சொல்லும் பொழுது அந்த சுனீதா அப்படிங்கிறவள் அவனுடைய அம்மா யமதர்மராஜனுடைய புத்திரியா பெண்ணாவள். இந்த வருஷத்துல விடுமுறை நாட்கள் வருமே, அந்த மாதிரி சமயத்துல குழந்தைகள் எல்லாம் தாத்தா பாட்டியாத்துக்கு அனுப்புவோம். அது மாதிரி இவனை தாத்தா வாத்துக்கு பாட்டியாத்துக்கு அனுப்பணும்னா எங்க அனுப்புறது? யமலோகத்துக்கு தான் அனுப்பணும். ஏன்னா அங்கதான் இருக்கா யம தர்மனுடைய ஊர். அப்போ அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்பான் இந்த பையன். அப்ப யம தர்மன் என்ன பண்ணுவார்? தம் பேரன் வந்த ஒரு சந்தோஷத்துல அவனையும் பக்கத்திலேயே வச்சுண்டு நரகத்துல பூமியிலேருந்து தண்டனைக்கு வந்திருப்பாளே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த குழந்தை பக்கத்துல இருக்கான்னு கூட கவனிக்காம தன் தூதுவர்களை பார்த்து அவன் கைய வெட்டு, தலைய வெட்டு, விரல நறுக்கு, சிந்தி பிந்தி அப்படின்லாம் சொல்லுவானா, வெட்டு குத்து அப்படின்னு. குழந்தைகளை வச்சுட்டு அப்ப எதை பேசணும் அப்படிங்கறத இங்க பாகவதம் சொல்லித்தருது. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம குழந்தைகளை வச்சுண்டே வந்து பிறரை பத்தி நாம பேசினோம்னா நாளைக்கு குழந்தையும் அது போல இதெல்லாம் படிச்சுக்கும். இந்த மாதிரி உலக விஷயங்கள் விஷயங்களை குழந்தைகளுக்கும் நாம சொல்லி தந்துட கூடாது. அதனால சிந்தி பிந்தின்னு இந்த யம தர்மன் சொன்னதும் இந்த பய பூமிக்கு வந்து அதே மாதிரி யாரையாவது ஒரு நாலு பசங்களை கூட்டம் சேர்த்துண்டு தெருல போறவாள் எல்லாம் சிந்தி பிந்தி வெட்டு குத்துன்னு அவள் எல்லாம் குத்துவானா வெட்டுவானா, சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் கூட துன்புறுத்துவானா. அப்புறம் காட்டுல இருந்து நிறைய மிருகங்கள் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு வருவான். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவனை எவ்வளவோ திருத்தி பாக்குறா, ஒன்னும் திருத்த முடியல, திருத்த முடியல அவனை திருத்த முடியலன்னு இந்த ராஜா அங்கன் என்ன பண்ணினார்? அப்பா இவனை நம்ம திருத்த முடியாது, நாம பேசாம இங்க இருந்து ஓடி போயிட வேண்டிதான்னு காட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம். அவர் காட்டுக்கு கிளம்பி போனதும் இங்க ராஜா இல்லாம நாடு கெட்டு போயிடுமேங்கிறதுனால இந்த வேலனையே வந்து மகரிஷிகள்லாம் சேர்ந்து ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி அவனை சக்கரவர்த்தியா ஆக்கிட்டா ராஜாவா. அப்ப தனக்கு ராஜ்யம் வேற கிடைச்சதுனால இன்னும் அசத்காரியங்கள் எல்லாம் பண்றான். எந்த முனிவர்களையும் சத்காரியம் பண்ண விடுறதில்ல, ஒரு அனுஷ்டானம் பண்ண விடுறதில்ல, யாகங்கள் எல்லாம் பண்ண விடுறதில்ல, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறான். கோவில்லாம் எதுவும் வேண்டாம், பூஜைகள்லாம் வேண்டாம், எதுதான் பாலாபிஷேகமா இருந்தாலும் என் தலையிலேயே கொட்டு, மாலை போடுறதா இருந்தாலும் எனக்கே போடு, கஜானாலெல்லாம் பணம் போடாத, எல்லாம் எங்கிட்டயே கொண்டு வந்து கொடு என்று ஒரு அசுர குணம் வந்துடுத்தவனுக்கு. அந்த சுபாவத்துல இருக்கிறது வெளிப்படுறது. முனிவர்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ணுங்கோ, எனக்கே எல்லா வேதமும் சொல்லுங்கோ, ஏன்னா ராஜாதான் வந்து பகவான் ரூபத்துல இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நானும் ஒரு பகவான் தான், எனக்கே எல்லா வித பூஜைகளையும் பண்ணலாம் அப்படின்னு முனிவர்கள்ட்ட சொல்ல, முனிவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, இது தப்பு, தர்மம் இல்ல, உன்னால வந்து அதர்மத்துல ஜனங்கள்லாம் போய் ரொம்ப கஷ்டப்படுவா, அதனால நான் சொல்றதை கேளுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்கறான். இவனை திருத்த முடியல. இந்த வேணன் என்ன பண்ணா, இந்த ராஜா, இந்த நான் வந்து ராஜா எனக்கே புத்திமதி சொல்றியா அப்படின்னு அந்த முனிவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்தலான்னு ஆணையிட்டான். உடனே முனிவர்கள் பார்த்தா, உன்னை நாங்க தான் ராஜ்யத்திலேயே உட்கார வச்சோம், எங்களுக்கே உன் வேலையை காட்டுறியா நீ. உடனே என்ன பண்ணா, ஹும் அப்படின்னு ஒரு ஹும் கிருத்திய அப்படின்னா ஒரு ஹூங்காரம் பண்ணா முனிவர்கள் வேணனை பார்த்து. அப்ப அந்த க்ஷணமே வேணன் என்ன ஆயிட்டான்னா அப்படியே அவன் உடம்பெல்லாம் சாம்பலா எரிஞ்சு போயிடுத்து. அவனுடைய உடம்பு எரிஞ்செடுத்து கொஞ்சம் எலும்புகள்லாம் இருந்தது மிச்சம். அவனுடைய மண்டையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற எலும்புகள்லாம் இருந்தது, அது எரியல, அவன் உடம்பு எரிஞ்செடுத்து. அப்ப இவனுடைய அம்மா குழந்தையோட இவனுடைய இந்த ராஜாவனுடைய வேணனுடைய எலும்பெல்லாம் ஜாக்கிரதப்படுத்தி ஒரு தைல கொப்பரையில வச்சிருந்தாலாம். தைல கொப்பரையில வச்சிருந்தாங்கிற அப்போ இவன் இப்படி இறந்து போயிட்டான். இப்ப ராஜா கிடையாது, ராஜா இல்லைன்னு சொல்லிட்டா நாட்டு மக்கள்லாம் ராஜா இல்லாததுனால அவஸ்தப்படுவா, நாட்டுல திருட்டெல்லாம் அதிகமா போயிடும். ராஜாவே திருடனா இருந்தா ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, ராஜா திருடனை அடக்கணும். திருடனே ராஜாவா ஏறி உக்காந்துட்டான்னா திருடன் கையிலயே நாம சாவிய கொடுத்து ஜாக்கிரதன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப திருடன் கையில ராஜ்யத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ ராஜா இல்லாததுனால இன்னும் அவஸ்தையா இருக்கு. அப்ப முனிவர்கள்லாம் மறுபடியும் வந்தா, மகரிஷிகள்லாம் மறுபடியும் ஒரு சமயம் சுனிதாவை பார்க்க வரும் பொழுது அவளை பார்த்து என்னம்மா என்ன உனக்கு ஏதாவது கவலை இருக்கான்னதோ, இந்த மாதிரி என் புத்திரன் அசடு அவன் ரொம்ப முரடன் துஷ்டன், அவன் போனதுக்கு நான் கவலைப்படல, ஆனா வம்சம் இல்லாததுனால ராஜ்யத்துல யார உட்கார வைக்கிறது? நமக்கு ராஜ்யத்துல ராஜா இல்லைன்னா ஜனங்களை கட்டுப்படுத்த முடியாதே என்று கவலைப்படுறாவ. அப்ப அவளுடைய கவலை நியாயமானது தர்மமானது. அப்ப மகரிஷிகள்லாம் சொன்னா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுடைய அந்த எலும்பெல்லாம் நீ வச்சிருக்கியே ஜாக்கிரதையா அது எங்க இருக்கு சொல்லுன்னா, அவனுக்குன்னு ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கான் அந்த தைல கொப்பரையெல்லாம் அவனுடைய உடம்ப. அப்ப இந்த முனிவர்கள்லாம் வேத பாராயணம் பண்ணி வேத மந்திரத்தை சொல்லி இந்த வேணனுடைய வலது தொடைய மந்திரம் சொல்லி ஏதோ கைய விட்டு அந்த எலும்புக்குள்ள கைய விட்டு மந்திரம் சொல்லி எடுத்து கைய எடுத்து கடைஞ்சி கடைஞ்சி என்னமோ அப்படி எடுத்தா கடைஞ்சி அப்படி மந்திரத்தினால அப்படி எடுக்கும் பொழுது குள்ளமா கண்ணங்கரேல்னு ஒருத்தன் வெளியில வந்து குதிச்சான். அப்ப அவனை பார்த்து முனிவர்கள்லாம் நிஷாத் அப்படின்னா, நிஷாதுன்னா வேடுவ ஜாதி, நீ உங்கள் மூலமா வேடுவ ஜாதிய வளர்த்துண்டு வா காட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டான். அப்புறமா அந்த வேணனுடைய வலது திருக்கரத்தை வலது கைய கடைஞ்சா இந்த மாதிரி வேத மந்திரம் சொல்லி. நமக்கெல்லாம் அதெல்லாம் கடையறதெல்லாம் என்னன்னு தெரியாது, நமக்கு வந்து அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிற சக்தியும் கிடையாது. அவ வேத மந்திரத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிய கூட பண்ண முடியும் முனிவர்களால. அப்போ இந்த வேணனுடைய வலது கரத்தை கடைஞ்சதும் அதுல இருந்து பிருது அர்ச்சிஸ் அப்படின்னு ஒரு தம்பதியே வெளியில வந்தா, 25 வயசு வரும்பொழுதே. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல அவனுடைய தொடைய கடைஞ்சா கருப்பா ஒருத்தன் வந்தா அவனு வேடுவன்னு சொன்னா, அப்புறம் ஏதோ பிருது அர்ச்சிஸ்ன்னு சொல்றாளே, இது என்னது அப்படின்னா அந்த வேணனுடைய மொத்த பாவமும் கருப்பா குள்ளமா ஒரு ரூபத்துல வெளியில வந்துடுது. அந்த பாவம் போகணுங்கிறதுக்கு அவன் மந்திரம் சொன்னா அது அந்த பாப ரூபமா வெளியில வந்தது. அப்புறமா அவனுக்கு அந்த பாவம் போனதுக்கு அப்புறம் அவன் சுத்தமா ஆனத்தினால் அந்த ஜீவன், அப்ப அவனுடைய கரத்தை கடையும் பொழுது கரம் பகவானுடைய ரூபமா இருக்கிறதுனால, தோல் பகவானுடைய ரூபமா இருக்கிறதுனால க்ஷத்ரிய தர்மம். என்ன பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யக்ருதஹ ஊரு ததஸ்யத்வைஷ்யஹ பத்யாகம் சூத்ரோ அஜாயத என்று க்ஷத்ரியர்கள் பகவானுடைய இந்த தோல்லேந்து தோன்றினான்னு சொல்றதுனால அவன் தோல் பகவானே பிருத்து அப்படின்னும் தாயாரே அர்ச்சிஸ் அப்படிங்கிற பெயர்லையும் அவதாரம் பண்ணினா. அந்த பிருத்து அர்ச்சிஸ் ஏன் 20-25 வயசுல வரணும் அப்படின்னு சொன்னா, குழந்தையா பிறந்து அது வளர்ந்து 20 வருஷம் ஆளாற வரைக்கும் நாட்டை யாரு காப்பாத்துறது? 20 வருஷத்துக்குள்ள உலகமே அப்போ அழியற அளவுக்கு கொண்டு போயிடும் ஜனங்கள்லாம், ராஜா இல்லைன்னு சொல்லிட்டா கட்டுப்படுத்த முடியாம. அதனால வரும்பொழுதே அவர்கள் 25 வயசு அரசாட்சி பண்ண உரிய வயசுக்கு வந்துட்டா. அப்போ அந்த பிருத்துவனிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சா, பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா. பிருத்து மகாராஜா ஜனங்களிடத்திலையும் நல்ல பேர் வாங்கிறார். அவர் அரசாட்சியில எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு பிருத்து சங்கல்பம் பண்ணிக்கிறார். நன்மை செய்யணும் பூமியிலிருந்து, பிருத்து அரசாட்சி பண்ணதுனால பூமியிலிருந்து எந்த இடத்துல பயிர் விளைச்சல் வரும், எந்த இடத்துல வந்து என்ன கிடைக்கும், எந்த இடத்துல கோதுமை கிடைக்கும், எந்த இடத்துல என்ன போட்டா என்னென்ன வெளியில வரும், எங்க தங்கம் கிடைக்கும் என்றெல்லாம் கண்டுபிடிச்சதே பிருத்து மகாராஜா தான். பிருத்து மகாராஜா உலகம் பூரா மலைகளா இருந்தது, அதெல்லாம் கடைஞ்சி உடைச்சு எந்த கிராமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும், நகரம்ங்கிற அமைப்பு எப்படி இருக்கணும், தெருவீதிகள் அப்படின்னா என்ன, சாலைனா எப்படி இருக்கணும், இப்படி பிரதான சாலைனா எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துல வேண்டியதான ஜலம் ஒரு குளம் எப்படி அமைக்கணும், ஒரு கிராமத்துல ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவில் அமைப்பு என்ன, அப்புறம் கிராமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான சௌக்கியங்கள், எங்கெங்க மரம் எப்படி மரம் இருந்தா அந்த மரம் என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும், தேவையில்லாத மரம் எது என்று, இத மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை கொண்டு வந்ததே பிருத்து மகாராஜா தான். அதனால பிருத்து மகாராஜா அரசாட்சி பண்ணதுனாலதான், பூமிய பரிபாலனம் பண்ணதுனாலதான் நம்முடைய பூமிக்கு பிருத்திவின்னு ஒரு பேர் வருது. அப்ப இந்த பிருத்து மகாராஜா அவருடைய அரசாட்சியில இப்படி எல்லாம் செய்யும் பொழுது, ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி பண்ணாலும் பூமிக்கு தேர்ந்து எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கல, பூமிக்கிட்டேந்து பலன் கிடைக்கல. அப்போ பிருத்து மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் எவ்வளவு பெரிய காரியங்கள் முயற்சி பண்ணி ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னு பாக்குறேன், இந்த பூமாதேவி ஒன்னத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாளே. அப்ப இந்த பூமாதேவிய ஒரு வழி பண்ணிட வேண்டிதான் என்று கையில வில்லும் கையுமா கிளம்பிட்டான் பிருத்து. பூமிய துரத்தி வதம் பண்றேன் பூமாதேவிய. அப்ப பிருத்து மகாராஜா பூமாதேவியை தேடும் பொழுது, பூமாதேவி ஒரு பசுமாடு ரூபத்துல தான் வந்து ஒழிஞ்சுண்டு எதுவும் தராம இருக்கா. ஆனா பிருத்து மகாராஜா தேடி போகும் பொழுது அந்த பிருத்து மகாராஜாவுடைய ஒரு தபோபலத்தினால சாட்சாத் பகவான் ஆச்சே, பூமாதேவி கண்கள்ல பட்டுட்டா அந்த பசுமாடு. அது எங்கெல்லாம் ஒழிஞ்சிக்க பாக்குறதோ அங்கெல்லாம் பிருத்து மகாராஜா இவர் இதுக்கு முன்னாடி நின்று கையில வில்லு அம்பு எடுத்து தொடுத்து அடிச்சிட்டுமா அடிச்சிட்டுமான்னு கேட்கும் பொழுது, அப்போ இந்த பசுமாடு எங்க பார்த்தாலும் நான் கவனிச்சு பார்த்துட்டு இருக்கேனே, இப்போ உனக்கு ஏதோ நான் பகவானா என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஆனா நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல். உன்னிடத்துல இருந்து எந்த விதமான ஒரு நன்மையும் ஜன பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஜீவராசிகளுக்கு கிடைக்கலையே, நீ ஏன் நல்லது செய்ய மாட்டேங்கிற, உன்னுடைய தர்மம் என்னவோ நீ அதை செய்ய வேண்டாமா, நான் நீ இந்த மாதிரி இருந்தா நான் சும்மா பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? என்னுடைய மகிமையினால உன்னை ஒரு துவம்சம் பண்ணி நான் எனக்கு எப்படி வேணுமோ செஞ்சுப்பேன் தெரியுமா? ஏன் இந்த மாதிரி நீ கொடுக்காம இருக்க நல்லது அப்படின்னு மிரட்டினர். அப்போ அந்த பிருத்து மகாராஜாவை பார்த்து பூமாதேவி சொன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வேணன்னு ஒரு துஷ்ட ராஜா அரசாட்சி பண்ணினதுனால பூமிக்கு வேண்டியதான நல்ல காரியங்கள், தர்மங்கள், யாகங்கள், சத்காரியங்கள் எல்லாம் தடைப்படுத்தினதுனால எனக்கு என்னுடைய பலனை தர வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுத்து. நீ அரசாட்சி பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அதை உடனே மறுபடியும் கொடுத்துருப்பேன். துஷ்டராஜா அரசாட்சி பண்ணும் பொழுது அந்த ராஜ்யத்துல வந்து நான் எதுவும் தர முடியாது. இப்ப நீ தர்மத்தோட பண்றதுனால நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன் என்று சொல்லி பூமாதேவி என்னிடத்திலே இருந்து என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு சொல்ல பூமிக்கிட்டேந்து எல்லாத்தையும் கறக்கிறார். தேவர்களுக்கு வேண்டியது கறந்து கொடுக்கிறார். முனிவர்களுக்கு வேண்டியதெல்லாம், யாகங்களுக்கு வேண்டியதெல்லாம் கறந்து கொடுக்கிறார். யார் யாருக்கு எந்தெந்த லோகத்துல, எல்லா லோகத்துல இருக்கிறவாலும் பூமிக்கிட்டேந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். அது பிருத்து மகாராஜா தான் கொடுக்கிறார். அப்ப பிருத்துவனுடைய இந்த மகிமையை பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆங்காங்கு பலவிதமான ஐஸ்வர்யங்கள் எடுத்துட்டு தேவர்கள், யக்ஷரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள்னு எல்லாருமா சேர்ந்து பிருத்து மகாராஜாவுக்கு, பிருத்து மகாராஜா வாங்கி கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தையே அவ கொண்டு வந்து கொடுக்கறானா பிருத்துவுக்கு. இப்படி பிருத்து மகாராஜா இந்த மாதிரி ஒரு பெருமையோட இருக்கார். இந்த பிருத்து மகாராஜாவுடைய ஒரு மகிமையினால பிருத்து மகாராஜா மேலும் பூமிக்கு நல்ல காரியங்கள் பண்ணினா பூமி வலுவடைவா, கெட்ட காரியங்கள் பண்ணிட்டே இருந்தா பூமிக்கு கோபம் வந்து எதையும் தராம போயிடுவா, பஞ்சம் வந்துடும் நாட்டுல. அதனால பிருத்து மகாராஜா 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். 100 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு 99 அஸ்வமேத யாகம் வரைக்கும் இந்திரனுக்கு அதனால பிரயோஜனம் இருந்ததுன்ட்டு இந்திரன் அந்த யாகத்தை நடத்த விட்டான். 100வது யாகம் நடத்த விடல. ஏன்னா 100 யாகம் பண்ணிட்டா அந்த 100வது அஸ்வமேத யாகம் வரைக்கும் யார் பண்றாலோ அவ வந்து இந்திரனா ஆயிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரமா. அப்ப ஏற்கனவே இருக்கிற இந்திரன் பதவி விலகினும். அப்ப தன்னுடைய பதவி மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால தேவேந்திரன் இந்த பிருத்து மகாராஜா பண்ணக்கூடியதான 100வது அஸ்வமேத யாகத்துல குதிரையை திருடிண்டு போயிடுறார். அப்ப அவர் குதிரையை திருடிண்டு போறதுனால பிருத்து மகாராஜா தான் நேரடியா யுத்தத்துக்கு போகாம தன் புத்திரனை அனுப்பி நீ போய் அந்த குதிரையை மீட்டுண்டு வான்னு சொல்ல, உடனே குதிரையை மீட்டுண்டு வர்றதுக்கு அவர் புத்திரன் போய் இந்திரனோட யுத்தம் பண்ணி இந்திரனையே துரத்தி அடிச்சுட்டு அந்த குதிரையை மீட்டுண்டு வந்துட்டார். அப்ப இந்திரனையே ஜெயிச்சுட்டு வந்ததுனாலே அந்த புத்திரனுக்கு விஜிதாஸ்வன் அப்படின்னு ஒரு பேர் வருது. மறுபடியும் யாகத்தை தொடங்குறார். மறுபடியும் இந்திரன் வேற ரூபத்துல வந்து குதிரையை தூக்கிட்டு போயிடுறான். அப்ப பிருத்து மகாராஜா பார்த்தார், இவன் என்ன ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், என்ன தர்ம காரியம் பண்ண விடாம. முதல்ல இந்த இந்திரனை வதம் பண்ணிட்டு இந்திரன் கதையை முடிச்சுட்டு அப்புறம் நான் யாகத்தை பண்றேன் அப்படின்னு பிருத்துவே யுத்தத்துக்கு கிளம்பிட்டாராம். அப்ப பிருத்துவே யுத்தத்துக்கு கிளம்பினதும் அப்போ அந்த சமயத்துல பிரம்மதேவன் வந்து தோன்றி பிருத்து மகாராஜாவை சமாதானம் பண்ணினார். பிருத்துவ தரி ஏன்னா 99 அஸ்வமேத யாகமே போரும். நீ வந்து தர்மம் தானே பண்ணணும்னு ஆசைப்பட்ட, அந்த தர்மம் நடக்கிறது. நீ 100வது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா இந்திரனுக்கு அவன் பதவி போயிடுமேன்ற பயத்துல இதெல்லாம் பண்றான். பிரித்து சொன்னா நான் ஒன்னும் அவனுடைய பதவிக்காக பண்ணலையே. நீ பதவிக்காக பண்ணாட்டாலும் இந்த இடத்துல வந்து நீ பண்ணினா அது தானாகவே அவன் பதவி இறங்கி ஆகணும். நீ 100வது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா அதனால பகவானுடைய சங்கல்பம் எல்லாம் மாறி போயிடும்பா, பிரித்து உனக்கு தெரியாதா என்று சொன்னதும், அப்ப நான் என்ன பண்ணணும், நீ இந்த யாகத்தை இதோட நிறுத்திடு, நீ வந்து ஆச்சமணியம் பண்ணி விரதத்தை முடிச்சுடு, 99 யாகமே போறும். தருகி ஏகோண அதாவது சதக்ரது அப்படிங்கிறது இந்திரனுக்கு பேர். பொதுவா இந்திர பதவியில வர எல்லா இந்திரன்களுக்கும் இந்திரர்களுக்கும் சதக்ரதுன்னு பேரு. அவ 100 யாகம் பண்ணிட்டு வந்தவ, 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு வந்ததுனாலே அவளுக்கு சதக்ரதுன்னு பேரு. ஆனா பிரித்து உனக்கு மட்டும் ஏகோண சதக்ரதுன்னு பேர். இந்த பேர் வேற யாருக்கும் கிடையாது, உனக்கு மட்டும்தான். ஆனால நீ இந்திரனையும் விட வசதி ஆயிட்டப்பா என்று சொல்ல, அப்போ தர்மத்துல ஆசையுடைய பிரித்து மகாராஜா இந்திரனுடைய பதவிக்கு அவர் பயப்படுறார். அப்படின்னா நான் அவரோட அவரை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் இதோட யாகத்தை நிறுத்திக்கிறேன்னு இந்திரனோட நட்பு கொண்டுண்ட. அந்த நட்புரிமை பாராட்டினதுனால சந்தோஷப்பட்டார் பிரம்மதேவத்து. அப்ப அந்த சமயம் என்ன ஆயிடுத்து, அந்த தேவேந்திரன் அந்த பிரம்மதேவன் என்ன பண்ணினார், நீ ரொம்ப நல்ல குணங்கள் உடையவனா இருக்க பிரித்து மகாராஜா, உனக்கு பகவான் கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த யாகசாலையில அக்னி குண்டத்திலிருந்து சாக்ஷாத் எம்பெருமான் காட்சி கொடுத்தான். அவ எம்பெருமான் காட்சி கொடுத்ததும் பிரித்து மகாராஜாவால விழுந்து சேவிச்சு பகவானை விழுந்து சேவிச்சார். பிரித்துவே பகவான் தான், இருந்தாலும் சாக்ஷாத்து யஜ்ஞ நாராயணன் அக்னிகுண்டத்திலேருந்து வந்ததும் பிரித்துவை பார்த்து இவ்வளவு உயர்ந்த கல்யாண குணங்கள் உனக்கு இருக்குப்பா, அதனால உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுத்து, அதான் வந்துட்டேன் என்று பெருமாளே வந்துட்டார். பெருமாளே வந்ததுனால பிரித்து அவனும் பெருமாள் தான், ஆனா பெருமாளுடைய ஒரு அம்சம். அந்த பிரித்துவை பார்த்து யஜ்ஞ நாராயணன் கேட்டாரு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கோயிலின். பிரித்து மகாராஜா சொன்னார், எனக்கு ஏதாவது வரம் தரதா இருந்தா விதத்வ கர்ணாயுதம் ஏசமே வரஹா என்று, எனக்கு ஒரு 1000 காது வேணும். 1000 காது எதுக்குன்னா எங்கெங்கெல்லாம் பகவத் குணானுபவம் பிரவச்சனம் காலக்ஷேபம் உபன்யாசங்கள்லாம் நடக்கிறதோ, வேத பாராயணம் நடக்கிறதோ, பிரபந்த பாராயணம் நடக்கிறதோ, ஸ்தோத்திர பாடங்கள் நடக்கிறதோ, ஆச்சாரியர்களுடைய அனுக்கிரக பாஷணம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் ஒரு காதை அனுப்பி பகவத் குணத்தனா அதே ஹிருதயத்துல அதை நிரப்பிண்டே இருப்பேன் அந்த காது வழியா. அப்ப இப்படி சொன்னதும் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரித்துவை பார்த்து சொன்னார், உன்னுடைய குணங்கள்னால நான் ரொம்ப கவர்ந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டுட்டேன்பா, இருந்தாலும் உனக்கு சொல்றேன், நீ மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு யாகம் பண்ண ஆரம்பிப்ப, உன்னுடைய யாகசாலைக்கு சனகாதிகள் வந்து உனக்கு ஆத்ம வித்திய உபதேசம் பண்ணுவா, அது வழியா நீ என்னையே வந்து அடைஞ்சுடுவ, நீ பகவான் பகவானாவே மறைஞ்சுடுவ என்று சொல்லி யஜ்ஞ நாராயணனான பகவான் மறைஞ்சு போனார். அவர் மறைஞ்சு போனதும் பிரித்து மகாராஜா மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் பொழுது ஜனங்கள்லாம் பிரித்துவனுடைய பெருமையை ரொம்ப பாராட்டின் இருந்தா, அப்போ பிருத்து மகாராஜா எல்லாரையும் பார்த்து சொன்னார், யாரும் மனுஷனை புகழாதீர்கள். ஏன்னா மனுஷன் வந்து புகழுக்கு இருப்பிடமானவன் இல்லை. இன்னைக்கு நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தனை புகழ்ந்து பேசுறோமோ, திடீர்னு ஒரு நாள் அவன் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தா கூட அவனை புகழ்ந்து பேசிட்டதெல்லாம் மறந்து போய், உயர்ந்த அவனை நிலையில வச்சதெல்லாம் மறந்து போய் அவனை இகழ்ந்து பேசிடுவோம். இன்னைக்கு புகழுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய ஒருத்தன் நாளைக்கு இகழுக்கு இருப்பிடமா ஆயிடுவான். அதனால மனிதர்களை புகழாதீர்கள். மனுஷன் புகழுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா அது இன்னும் ஆபத்து மேல ஆபத்தாயிடும். அதனால எப்பொழுதும் யார புகழணும், சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதகா என்று உத்தம ஸ்லோகனான பகவானத்தான் எப்பொழுதும் புகழணும். ஏன்னா பகவான் தான் என்றைக்குமே புகழுக்கு இருப்பிடமானவன் என்று சொல்லி பிருத்து மகாராஜா மறுபடியும் யாகங்கள் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டார். இப்படி சங்கல்பம் பண்ணின்றதும் அந்த பிருத்து மகாராஜா அப்ப அவருடைய யாகசாலைக்கு திடீர்னு சனகாதிகள் பிரவேசமாறா. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று நாலு பேர் அந்த நான்கு பேரும் பிரவேசமாயி அவர்களை விழுந்து சேவித்தான் பிருத்து மகாராஜா. அந்த பிருத்து மகாராஜா அவளை சேவிச்சுட்டு அவள்கிட்ட கைய குவிச்சுட்டே சொல்றான், பவத்சு குஷல பிரஷ்னாம் ஆத்மா ராமேஷு நேஷ்யதே குஷலா குஷலா விருத்தா. அவன் சொன்னான், சாதுக்களிடத்துல குஷல பிரஷ்னம் பண்ணக்கூடாது. சாதுக்களை பார்த்து சௌக்கியமா சுவாமி கேட்கக்கூடாது. ஏன்னா சரீரத்துக்காக வாழற இருந்தா அவள்கிட்ட தான் நாம உடம்புக்காக வாழறவா கிட்ட போயிட்டு தான் உடம்பு சௌக்கியமானு கேட்க முடியும். ஆத்மாவுக்காக வாழக்கூடியவர்கள்ட்ட போயிட்டு, ஆத்மாவிலேயே லயமாயிருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள் அவாகிட்ட போயிட்டு சரீரம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டா என்ன உபயோகம்? சிரிப்பாவ. ஏன்னா என்ன போய் சௌக்கியமானு கேக்குறானே இவன், என் சௌக்கியத்துக்கு என்ன குறை? ஏன்னா அவளுக்கு சௌக்கியம் குறையே வராது. ஏன்னா சரீரத்தை சிந்தனை பண்ணாதான் அவளுக்கு துக்கம்லாம் வரப்போறது. அவளோ எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறவா சாதுக்கள். ஆத்மா ராமான்னு சொல்றாரு. ஆத்மா ராம, ஆத்மா ஆத்மாவிலேயே ஆராமம் அடைந்தவர்கள். அவ அப்படி இருக்க அவ கிட்ட போயிட்டு சௌக்கியமா உடம்பு என்ன இப்படி அழைச்சி போயிட்டு கொஞ்சம் குண்டா எடுத்து இப்படிலாம் கேட்கக்கூடாது. அதனால அவ மேலும் சொன்னான், பிருத்து சாதுக்களிடத்துல எப்படி பழகணும்னு சொல்லித்தரான். சாதுக்கள்கிட்ட போய் எப்படி பழகணும்னா, சாரம் சுஷ்டு மிதம் மது. நம்ம இடத்துல ஆச்சாரியன் சுலபமா பேசுறார் அப்படிங்கறதுனால அவர்கிட்ட போயிட்டு கணா அப்படின்னா எத்தியாவது பேசணுமே பேசிட்டு இருக்க கூடாது. சாரம் இல்லாம சாரமா பேசணும். அவருக்கே தெரியல நம்ம சொல்லித்தரலாம் கொஞ்சம் அப்படின்னு நினைச்சு புத்தியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. சாது ஆச்சாரியனுக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஆச்சாரியனுக்கு தெரியாம இருந்துருமா ஏதாவது? ஏன்னா அந்த ஆச்சாரியனை என்ன ஞானத்துல வைக்கணும்ன்றது பகவான் இருக்கும் பொழுது பகவானையே சிந்தனை பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு எதை சொல்லணும்னு தெரியாதா? அப்ப அவளுக்கே புத்தி மதியா நாம சொல்லித்தரக்கூடாது. அவகிட்ட வந்து கடிந்தெல்லாம் பேசிடக்கூடாது. பொறுமையா பேச கத்துக்கணும். அவ எந்த ஒரு பகவத் சிந்தனையில இருக்காளோ அந்த சிந்தனை கெடாம பேசணும். இல்லையா வாய மூடின்னு இருக்கணும். நாம பேசுறது அவளுக்கு இனிமையா இருக்கணும். நமக்கு இனிமையா எப்படி வரும்? நம்ம என்ன பேச போறோம் ஆச்சாரியன்ட்ட போயிட்டு? பகவத் விஷயத்த நாம பேசினா பரவாயில்ல. அதனால இந்த இடத்துல சாரம் சுஷ்டு மிதம் மதுன்னு சொன்னான். இப்படி எல்லாம் இவன் அழகா பேசுறத பார்த்து சனகாதிகள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஆத்ம வித்யை அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை அனுகிரகம் பண்ணா. அப்போ அந்த ஆத்ம வித்யை மூலமா பகவானிடத்துல பக்திங்கிறத பண்ணி அது வழியா நீ பகவத் சாட்சா்காரம் பகவானை நீ அடைஞ்சிடலாம்னு சொல்லி சனகாதிகள் கிளம்பி போன. அப்ப அந்த ஆத்ம வித்யை மூலமா பக்தி பண்றத பத்தி பேசும் பொழுது ப்ரித்து மகாராஜா நாட்டு மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இது போல அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தை சரியா செய்யணும், நீங்கள் உங்க தர்மத்தை செஞ்சா நான் என்னுடைய தர்மத்தை செஞ்சா நம்ம ரெண்டு பேருடைய தர்மமும் தர்மப்படி இருக்கிறதுனாலேயே பகவான் பிரசன்னமாயிடுவார். அப்ப பகவான் பிரசன்னமாயிட்டா நமக்கு எல்லா சௌக்கியங்களும் நமக்கு இகலோகத்துல இல்ல பரலோகத்திலயும் நமக்கு சௌக்கியங்கள் கிடைக்கும். நம்ம இங்க இருக்கிற லோகத்துக்காக வந்து சௌக்கியத்தை தேடிக்கிறது மட்டும் செய்யக்கூடாது, மேல பரலோகத்துக்கும் போக வேண்டியதற்கான மார்க்கத்துல சௌக்கியத்தை செஞ்சுக்கணும் என்று சொல்லி அந்த பிருத்து மகாராஜா இப்படிலாம் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி இவர் இவளோட இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனத்தையும் நல்லபடியாக செஞ்சு கடைசியில் அந்த பிருத்து மகாராஜா பகவானா இருந்தவர் அவர் பகவானாகவே மறைஞ்சு போயிட்டார் என்று இந்த பிருத்துவனுடைய சரித்திரம் ரொம்ப மகிமை உடையதான சரித்திரம். சாதுக்களிடத்துல எப்படி பழகணும்னு சொல்லித்தரார், பிறருடைய பதவியை பறிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லித்தரார், எப்போதும் தர்மத்தை செய்யணுங்கிற மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறார், தர்மத்தை செஞ்சிட்டா பூமி பகவான்லாம் பிரசன்னமாயிடுவா, அந்த பிரசன்னதை இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே நன்மைதான் நடக்கும் என்கின்றதெல்லாம் பிருத்து எடுத்து சொல்லி கொடுத்தார். அந்த பிருத்துவனுடைய சரித்திரத்துக்கு அப்புறமா அந்த வம்சத்துல பிராச்சீன பரிஹிஸ் அப்படின்னு ஒரு ராஜா, இந்த பிராச்சீன பரிஹிஸ் என்ன பண்ணார், நிறைய யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த யாகங்கள்லாம் பிராச்சீன அப்படின்னா கிழக்கு பக்கம், கிழக்கு பக்கத்துல தர்ப நுனிய வச்சு கிழக்கு திசையில நுனி தர்பையெல்லாம் பரப்பி நிறைய யாகங்கள் பண்ணினார் அவர். அந்த யாகத்துல சில மிருகங்கள் எல்லாம் வதம் பண்ணி போட்டு யாகம் பண்றார். அப்ப அவருக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணணும்னு நாரதர் வரப்போறார். ஆனா அந்த பிராச்சீன பரிஹிஸ்க்கு பிரச்சேதசர்கள் அப்படின்னு 10 பசங்க இருந்தா, அந்த 10 பசங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு சிருஷ்டி பண்ணணும்னு பிராச்சீன பரிஹிஸ் சொன்னதும், அப்ப அந்த 10 பேரும் பகவான சாட்சா்காரம் பண்ணிட்டு அப்புறமா நாங்க சிருஷ்டி பண்றோம் என்று சொல்லி அவ கிளம்பி சமுத்திரக்கரை மேற்கு சமுத்திரக்கரைக்கு போய் தபசு பண்ணணும்னு கிளம்பிட்டா. அப்ப அவ தபசு பண்ண போற வழியில நாரதர் வந்து, நீங்கள் வந்து இந்த மாதிரி தபசு பண்ணி என்னத்தை அடையணும், பக்தி மார்க்கத்துக்கு போக வேண்டாமா, அப்ப பகவான நீங்க தபசு பண்ணி சத்சங்கங்கள்லாம் கேளு, சத்சங்கம் தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி கொடுக்கிறார். அப்ப நாரதருடைய உபதேசத்தர்கள் 10 பேர் மேற்கு சமுத்திர கரையில வந்து தபசு பண்ணி பகவானை பார்க்கலாம்னு நினைக்கும் பொழுது அப்போ எதிர்ச்சியா சிவபெருமான் வந்து இவாளுக்கு காட்சி கொடுத்தார். அப்ப இந்த இவாளுக்கு காட்சி கொடுத்து அந்த சிவபெருமானிடத்துல பகவானை எப்படி பாக்கிறது, என்ன வழியில பாக்கிறது, எங்களுக்கு நீங்க தான் உபதேசம் பண்ணணும்னு சொன்னதும் உடனே சிவபெருமான் ருத்ரகீதம் அப்படின்னு ஒரு கீதத்தை இவாளுக்கு உபதேசம் பண்றார். ஜிதம் த ஆத்மவித்துரிய சஸ்தயே சஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹா. 4வது ஸ்கந்தத்துல 24வது அத்தியாயத்துல வருது. நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோசிஷே ஜிதம் தான் ஆத்ம வித்துரியேன்னு ஆரம்பம். ஜிதம் ஜிதம்னா பகவானுக்குத்தான் ஜெயம் அப்படின்னு. நம்முடைய ஜெயம் நம்முடைய வெற்றி எல்லாம் தற்காலிகமானது. எப்பவுமே வந்து ஜெயித்துண்டே இருக்கிறது யாருன்னா பெருமாள் தான். நம்முடைய வெற்றி வந்து தற்காலிகம்னா நமக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கும், நாளைக்கு நம்மளோட ஒருத்தன் வந்து நம்மள ஜெயிச்சுட்டு போயிடுவான், அவனை வேற ஒருத்தன் ஜெயிப்பான், இப்படி போயிடும். எப்பவுமே வெற்றிக்கு இருப்பிடமானவன் யாருன்னா பகவான் தான். ஏன்னா ஒரு சமயம் உபனிஷத்துல வர விஷயம், ஒரு சமயம் தேவர்கள்லாம் அசுரர்களை ஜெயிச்சுட்டு அவ தேவலோகத்துக்கு திரும்பி வரும் பொழுது எல்லா தேவர்களும் இந்திரனுக்கு ஜெய், வாயுவுக்கு ஜெய், வருணனுக்கு ஜெய், அக்னிக்கு ஜெய் என்று ஜெய ஜெயன்னு கோஷம் போட்டுண்டு வர. இப்படி கோஷம் போட்டுண்டு வரும் பொழுது இவன் வர வழியில ஏதோ ஒரு உருவம் இவளை தடுத்து நிறுத்துறது. அப்ப அது என்ன உருவம்னு தேவேந்திரன் வாயு பகவான் அனுப்பி நீ போய் பார்த்துட்டு வான்னர். வாயு பகவான் அங்கேருந்து வந்து அந்த உருவத்தை பார்த்து நீ யாரு, உடனே அந்த உருவம் கேட்டது நீ யாரு சொல்லு, நான் வாயு பகவான், என்ன பண்ணுவேன், நான் எல்லா வஸ்துக்களையும் என் சக்தினால பறக்க வச்சிருவேன், மேலும் ஈரமான வஸ்துக்கள் எல்லாம் நான் காய வச்சிடுவேன், அப்படியா. உடனே அந்த வாயு பகவானை பார்த்து இந்த ஒரு பூதம் ஒரு புல்ல புடுங்கி ஈர புல்லு அதை புடுங்கி அப்படி கீழே போட்டு உனக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்றியே, உன் சக்தியை நீ இந்த புல்லுல காட்டு, இது பறக்கிறதா காயறதான்னு நான் பாக்கிறேன் என்று சொல்ல, உடனே வாயு பகவான் ஃபூ ஃபூன்னு ஊதி பார்த்தார், தன் சக்தி முழுக்க அதுல கொண்டு வந்து செலுத்தி பார்த்தார், அது ஓரம் கூட காயல நகரவே இல்லை. அப்ப வாயு பகவான் தன் தோல்வியை ஒத்துண்டு, வாயு பகவான் அங்கிருந்து தன் தோல்வியை ஒத்துண்டு கிளம்பி போயிட்டார். அதுல இருந்து சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி தமிழ்லயும் இருக்கு, தேனவினா திருணமபி ந சலதி. ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுண்டா அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு உன்ன நான் என்ன பண்றேன் பாரு, என்ன பண்றேன் பாருமா. அப்ப எதிராளி என்ன சொல்லுவான், உன்னால ஒரு புல்ல கூட அசைக்க முடியாது போடா அப்படின்னு. இந்த புல்ல கூட அசைக்க முடியாதுங்கிற இந்த விஷயம் வாயு பகவான் தோத்து போனதுல இருந்து இல்ல வந்துதான் வேதத்திலே சொல்றது. வாயு தோத்து போனதும் அடுத்தது அக்னி பகவான் வந்தார். அக்னி பகவானை பார்த்து கேட்டார் நீ என்ன பண்ணுவன். அவன் சொன்னா நான் இந்த மாதிரி எல்லா வஸ்துவையும் எரிச்சுடுவேன். அப்படியா, இந்த புல்லை எரிச்சு காமீன். எவ்வளவோ தன் சக்தியை செலுத்தி பார்த்து ஒன்னும் எரிக்க முடியல ஓரத்தை கூட. அப்ப அக்னி பகவான் தன் தவறை ஒத்துண்டு அடுத்தது இந்திரனே வந்தான். இந்திரன் தேவேந்திரனே வந்ததும் தேவேந்திரன் வந்த நேரத்துல அங்க அந்த பூதம் மறைஞ்சு சாக்ஷாத் உமாதேவி அங்க இருந்தா. அவளை பார்த்து விழுந்து சேவிச்சான் இந்திரன். அப்ப இந்திரனை பார்த்து அவ சொன்னா, இத்தனை நேரம் நீ உன் கூட்டம்லாம் இந்திரனுக்கு ஜெய், வாயுவுக்கு ஜெய், அக்னிக்கு ஜெயெல்லாம் பேசினாலே உங்களால ஒரு புள்ள கூட அசைக்க முடியலையே, அப்படி இருக்க நீங்க எப்படி அசுரர்களை ஜெயிச்சிருக்க முடியும். அப்ப என்னன்னா, இதெல்லாம் உங்களுடைய பலம் இல்ல, பெருமாள் உங்களுக்குள்ள இருந்துட்டு பண்ணக்கூடிய பலம்னு தெரிஞ்சுக்கோ, அதை உணர்த்துவதற்கு தான் நான் இந்த லீலைய பண்ணேன்னு அவ மறைஞ்சு போனான்னு வேதமே சொல்றது இந்த கதைய. அதனால பகவானுக்குத்தான் ஜெயம். ஜிதந்த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்மி. பகவானுக்குத்தான் ஜெயம் சொல்லணும். அப்ப பகவானுக்கு ஜெயம்னு சொல்லணும்னா, அப்ப அந்த பகவான் அவனுடைய அந்த குணங்கள், அவனுடைய ஒரு ரூப லாவண்யங்கள் இதெல்லாம் நாம ரசிக்கணும். பகவானுடைய ரூபத்தை ரசிச்சாதான் நமக்கு நல்லது. சரி, பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கும், விஸ்வரூபனாக ஆயிரம் 2000 கை, 1000 தலை, 2000 கண்ணு. இந்த ரூபத்துல பகவான் இருப்பான்னா அந்த ரூபத்தை வச்சு என்ன பண்றது? விராட் சுரூபத்தை பார்த்து அர்ஜுனனுக்கே அந்த விராட் சுரூபத்தை போரும் போரும், எனக்கு தைரியமே இல்ல, பயமா இருக்கு, நீ இந்த ரூபத்தை மறைச்சிண்டு நீ நீலமேக சாமலனா கிருஷ்ணனா வா அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அப்போ அந்த பகவானுடைய ரூபத்தை பார்க்கணும்னா பாகவதால்லாம் ஒரு ரூபம் வச்சுட்டு இருக்கானா பகவானை பாக்கிறதுக்குன்னு. பாகவதாலுக்குன்னே ஒரு பிரத்யேகமான ரூபத்தை பகவான் வச்சுட்டு இருக்கான். ஸ்னிக்த பிராவிர் கணசியாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாகும் சுஜாத ருச்சிதானனம். நீருண்ட மேகம் எப்படி இருக்குமோ அது போன்றதான அழகான திருமேனிய கொண்டவர், கணசியாமம் சாமலமான சரீரம். அந்த பகவான பாகவதர்களுக்குன்னே தரிசனம்னோ திதிருக்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம் ரூபம் பிரியதமம் ஸ்வானாம் சர்வேந்திரிய குணாஞ்சனம். தரிசனம், பகவான தரிசனம் பண்ணணும்னா சேவிக்கணும்னா நீலமேக சாமலனா பீதாம்பரதாரியா இருக்கிற ரூபம் போர். 10 கரத்தோட, 12 கரத்தோட, 16 கரத்தோட, 8 கரத்தோட பகவான் பல ஆயுதங்களை தாங்கிண்டு விராட் சுரூபனா இருக்கான், விஸ்வரூபனா இருக்கான் என்று. இந்த மாதிரி ரூபங்கள்லாம் வேண்டாம், நீலமேக சாமலனா இருக்கிற ரூபமே போதும். அப்ப அந்த பகவானை நீ இப்படி தரிசிக்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லித்தர. அப்ப அந்த பகவானை இப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படு. மேலும் என்னன்னா உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்களை காட்டிலும் பகவானை சேவிக்கிற சுகத்துக்கு மதிப்பு ஜாஸ்தின்னா, க்ஷணார்த்தே நாபி துலையே நஸ்வர்க்கம் நாபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷா. உலகத்துல அந்த பகவான சேவிக்கிறதுக்குடைய மகிமை என்னன்னா, ஒரு தராசு தட்டு எடுத்துண்டு அதுல ஒரு பக்கத்துல பிரம்மலோகத்துல கிடைக்கிற சுகத்தை வரைக்கும் ஒரு தட்டுல வை, அப்புறம் நீ சத்சங்கத்துக்கு வந்து இது போல பகவத் குணானுபவத்தை கேட்கிறிய, இதனுடைய மகிமைய ஒரு தட்டுல ஒரு க்ஷணத்தை வச்சா கூட இந்த ஒரு க்ஷணத்தினுடைய சத்சங்கத்தினுடைய சுகத்துக்கு பிரம்மலோக சுகங்கள் கூட ஈடாகாது என்று சொன்ன. அப்ப அந்த சத்சங்கத்துக்கு வந்து பகவத் குணானுபவத்தை அனுபவிக்கணும் என்றா என்று சொன்னா, ஆனா அந்த சத்சங்கத்துக்கு வர முடியுமோ? வர முடியாது. ஏன்னா பிரமத்தமுச்சைஹி இதி கிருத்ய சிந்தையா பிரவிருத்த லோபம் விஷயே சுலாலசம் துவம் அப்பிரமத்த சகசாபிபத்யசே சுல்லேலிஹானஹா அகிரிவ ஆகுமந்தகா. பகவானுடைய சத்சங்கத்துக்கு வரவிடாம நமக்கு பலவிதமான தடைகள் இருக்கு. என்னன்னா, இங்க போகணும், அங்க போகணும், இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், இந்த காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும், இப்படின்னு நிறைய சிந்தனை இருக்கு மனுஷனுக்கு. அதனால மனுஷனுடைய சிந்தனைக்கு ஒரு அளவு இருக்கானே சிவபெருமான் கேக்குறாரு. சிந்தனை பண்ணிட்டே இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, ஒரு வருஷம் பூரா ஒரு டைரியில எழுதிக்கிறான், இவாளை பார்க்கணும், இவாள் இங்க போகணும், இந்த ஃபங்க்ஷன் போகணும், 60 கல்யாணம் போகணும், 70 கல்யாணம் போகணும், பூனலுக்கு போகணும், பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், இத்துக்கு போகணும், இப்படி எத்துக்காவது போயிட்டே இருந்தா பகவத் விஷயத்துக்கே வரமாட்டேங்கிறா. என்ன சுவாமி பண்றது, பந்துக்களை எல்லாம் விட்டு கொடுக்க முடியுமான், பந்துக்களை நீ ஏன் புடிச்சுக்கணும்ன்றார். நீ அவளை ஒன்னும் புடிச்சு நாளைக்கு மரணம் வந்துவாது காப்பாத்தான பந்துக்கள். அதனால பந்துக்கள்னால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உலக விஷயத்துல போற பந்துக்கள் நமக்கு பிரயோஜனமே கிடையாதுன்ட்டு. ஆனா நமக்கு அந்த சிந்தனைகள், ரொம்ப சிந்தனை, இவாளை பார்க்கணும், அவளை பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்க போகணும், இதே சிந்தனை. இது எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு கதை சொல்றார் சிவபெருமான். ஒரு பெரிய ஸ்டோர் ரூம், அரிசி பருப்பெல்லாம் இருக்கிற ஸ்டோர் ரூம், அதுல எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு சாமான்கள், ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமான்கள் மூட்டை மூட்டையா இருக்கு. அப்போ ஒரு எலி பார்த்துது இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லி இந்த எலி என்ன பண்றது, நேரா ஒவ்வொரு மூட்டையா சக்கர மூட்டையவே கொறுக்கு கொறுக்கு கொறுக்கு கொறுக்குன்னு அப்படி கடிச்சுட்டே கண்ணை இப்படி பார்த்தது. அடுத்தது பருப்பு மூட்டை, சக்கர மூட்டையிலேருந்து பருப்பு மூட்டைக்கு தாவி கொறுக்கு கொறுக்கு கொறுக்குன்னு கடிக்கும் போது, அடுத்தது அரிசி, அப்புறம் அடுத்தது புளி, அப்புறம் அடுத்தது ஏதோ ஒரு பருப்பு, இப்படி ஒன்னொன்னா திருப்தி இல்லாம ஒரு மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டை, ஒரு மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டை, இப்படி போயிட்டு இருக்கும் போதே அதே ஸ்டோர் ரூம்ல ஒரு பாம்பு வாயை திறந்துட்டு இருக்கு. இந்த எலி அடுத்தது நம்ம வாய்க்குள்ள வரும். இப்படி கடிச்சுட்டே கொறுக்கு கொறுக்குன்னு இருந்த இந்த எலி அப்படி அடுத்தது பார்க்கலாம்னு பார்த்தா எலி பாம்பை பார்த்துது, எடுத்தது ஓட்டம் பாம்பை பார்த்து பயந்து அந்த ஸ்டோர் ரூம் உடைய ஜன்னல் வழியா தப்பிச்சு அந்த எலி தெரு வீதிக்கு ஓடி வருது. பாம்பும் அது இப்படி இப்படி துரத்தின்றே வருது. அப்போ அந்த ஊர் கோடியில ஒரு தெரு கோடியில ஒரு பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவில்ல பெருமாள் ரெண்டு திருவடியை வச்சுண்டு கையில தாமர புஷ்பத்தை வச்சுண்டு பெருமாளுக்கு அப்படி அலங்காரம் பண்ணியிருக்கா. இந்த எலி அங்கேருந்து கோவிலுக்குள்ள வந்து பெருமாளுடைய ரெண்டு திருவடிக்கு நடுவுல வந்து கமுக்கமா உட்கார்ந்துடுச்சு. பெருமாள்கிட்ட ஒரு துளசி மாலை, அது நழுவி எலி மேல விழுந்து எலிய மூடிடுது. அப்ப இந்த பாம்பு வந்து தேடி தேடி தேடி பார்த்து எலி இல்லைன்னதும் தான் வந்த வழியே போயிடுது. அதுக்கப்புறமா அந்த எலி அங்கேயே விளையாடின்றது. இந்த கதையில என்ன சொல்றார், அந்த எலி மாறி மனுஷன், எலி திருப்தி இல்லாம மூட்டை மூட்டையா போய் சாப்பிட்ட மாதிரி மனுஷனும் திருப்தி இல்லாம இங்க இவாளை பார்க்கலாம், அங்க அவளை பார்க்கலாம், இங்க இவாள்கிட்ட பேசலாம், அங்க அவாள்கிட்ட பேசலாம், இங்க போகலாம் அங்க போகலான்னு எலி மாறி போறான். எலி கொம்பு மாறி யம தர்மன் மனுஷன். அப்ப அப்படி மனுஷன் அந்த பாம்பு பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய யம தர்மன் தப்பிக்கணும்னா எலி எப்படி கோவிலுக்கு வந்து அடைக்கலம் புகுந்ததோ அது போல மனுஷனும் பகவான்கிட்ட வந்து சத்சங்கத்தை நாடி அந்த யம தர்மன்ட்டேந்து தன்னை காப்பாத்திக்கணும் என்கின்ற இந்த விஷயத்தெல்லாம் உபதேசம் பண்றார் சிவபெருமான். இந்த உபதேசம் பண்ணி இந்த உபதேசத்தை நீங்களும் ஜபம் பண்ணா இதம் ஜபத பத்ரம்போ, இந்த ருத்ரகீதத்தை நீங்களும் ஜபம் பண்ணா பகவான் உங்களுக்கு பிரத்யக்ஷமாவான் என்று சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போக, அப்ப அதே மேற்கு சமுத்திரக்கரையிலேயே 10,000 வருஷம் இந்த பிரசேதசர்கள் ருத்ரகீதத்தை ஜபம் பண்ணதும் பகவான் பிரத்யக்ஷம் ஆயிட்டான். இவா மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானை விழுந்து சேவிச்சு பகவான் இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணதும் பகவான் பிரசேதசர்களை பார்த்து உங்களுக்கு வார்க்ஷி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவா, கல்யாணம் பண்ண கொண்டு வருவா. அவ யாருன்னா மரங்களுக்கெல்லாம் அவதான் வந்து பெண், மர தேவதைகளுக்கு. அப்ப அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க இல்லற தர்மத்தை இருந்தா உங்களுக்கு சத்சங்கத்தை நான் நிறைய கொடுப்பேன். உங்களுக்கு அவள் மூலமா தான் நீங்கள் வந்து சத்சங்கத்தை அடைஞ்சு என்னையும் வந்து அடையலாம் என்று பகவான் சொன்னான். அப்ப பகவான் சொன்ன வார்த்தைய பிரச்சேதசர்கள் அப்படியே செய்யறோம்னு சொல்லி பகவானை விழுந்து சேவிச்சா பகவான் மறைஞ்சு போனான். உடனே பிரச்சேதசர்கள் யா தபசெல்லாம் முடிச்சு இப்ப சமுத்திரத்துக்கு வெளியில வந்து பார்த்தா உலகம் பூரா மரமா இருக்கு அங்கங்க. அப்போ மரம் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்துறா. அப்போ இந்த மரத்துக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கான், அவன் வந்து பிரசேதசர்களை விழுந்து சேவிச்சு எல்லா மரத்தையும் வெட்ட வேண்டாம், தேவையான மரங்கள்லாம் இருக்கட்டும்னு பிரார்த்திச்சுண்டான். இல்ல இல்ல, இது எங்கெங்க தேவையில்லையோ அந்த மரத்தெல்லாம் வெட்டுறோம்னு சொல்லி வெட்ட, அப்போ அவன் தன்னுடைய பெண்ணை இந்த பிரசேதசர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பிரசேதசர்களும் இவர் இவளை கல்யாணம் பண்ணிண்டு தக்ஷ யஜ்ஞத்துல தக்ஷன் சிவனிந்த பண்ணானே, அவன் தன் சரீரத்தை வெறுத்து சிவனுக்கு நிந்த பண்ணிட்டோமேங்கிறதுனால சரீரத்தை வெறுத்து அதே தக்ஷன் இவர்களுக்கு அதே பெயர்ல வந்து புத்திரனா பிறந்து மறுபடியும் பிரம்மதேவன் மூலமா பட்டம் கட்டிண்டு சிருஷ்டிகளை அவன் செய்தான் என்று இந்த பிரச்சேதசகருடைய சரித்திரத்தை முடிக்கிறார். அதன் பிறகு பிராச்சீன பரிஹிஷ் அப்படின்னு பிரச்சேதர்களுடைய அப்பா சொன்னோமே, அவருக்கு நாரதர் வந்து பாகவத தர்மத்தை உபதேசம் பண்றார். அந்த பாகவத தர்மத்துல புரஞ்சன உபாக்கியானம்னு ஒரு சரித்திரத்தை எடுத்து சொல்றார். அந்த கதையை நாளையினுடைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு ப்ருது சரித்திரமும் பிரச்சேத சரித்திரத்தோட நிறுத்திப்போம். நாளைக்கு பிராச்சீன பரிஹிஷனுடைய சரித்திரமும், அப்புறம் அஞ்சாவது ஸ்கந்தத்துல பிரியவிரதனுடைய சரித்திரம் என்றெல்லாம் நாளைக்கு நாம சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்துவோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த்.